यस्य वाग्वृद्धि पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो नमो नमो नमः। सुभाषित नीवील आरावद पद्धति महापुरुष पद्धति ஐந்து பத்திகள் முடிஞ்சிருக்கு, 60 ஸ்லோகம் ஆயிருக்கு, மொத்தம் 12 பத்திகள். துஷ்டர்களை பத்தி சொல்றதுக்காக 5 பத்திகள், சாதுக்களை பத்தி வர்ணிக்கிறதுக்காக 7 பத்திகள், மொத்தம் 12 பத்திகள். அதுல ஒரு பகுதி, அதாவது ஒரு பார்ட் பூர்த்தி ஆயிடுத்து. இன்னிலிருந்து சாதுக்களை பத்தி வர்ணிக்கக்கூடிய பத்திகள். இவ்வளவு நாட்கள் அசேவியர்களை பத்தியும் அனுப்புனர்களை பத்தியும் துஷ்டர்களை பத்தியும் சாமர்த்தியம் இல்லாதவர்களை பத்தியும் இவ்வளவு நாட்கள் பேசிட்டு இருந்தோம். இன்னிலிருந்து சாதுக்களை பத்தி பேசி மேலும் சுவாமியினுடைய ஒரு அனுகிரகத்தினால நம்முடைய செவிக்கும் வாக்குக்கும் இனிமையை தரக்கூடிய செய்திகளை நாம பார்ப்போம். சதாமேவ கபுஷ்பத்வம் ஏஷாம் யத் சரசத்வயோ ந ஜாது தஸ்ய தத்தாப்யாம் இதி தேஷாம் சவிஸ்வத்ருக் சதாமேவ கபுஷ்பத்வம் ஏஷாம் யத் சரசத்வயோ ந ஜாது தஸ்ய தத்தாப்யாம் இதி தேஷாம் சவிஸ்வத்ருக். சதாம் நல்லவர்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பத்தி. லோகத்தில் பார்த்தால் ஞா அஜ்ஞா ஈஷா அனீஷா அப்படின்னு ஜீவேஸ்வர்களை ஸ்ருதிகளே வேதம் பிரிச்சு காட்டிருக்கு. ஞா ஜௌ தௌ அஜௌ ஈஷ நீஷௌ அப்படின்லாம். அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருட்டு நிரம்பி இருக்கக்கூடிய அஜ்ஞர்களுடைய ஒரு தோஷ சுபாவங்களை 5 பத்ததிகளால காட்டினோம். சர்வஜ்ஞனா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய புருஷோத்தமனான எம்பெருமான் மகாபுருஷன், அவனுடைய அந்த மகாபுருஷனுடைய அனுகிரக விசேஷத்தினால அவனுக்கு சமமான சுவாவத்தை உடைய மகாபுருஷர்களும் லோகத்தில் இருக்கா. இது அதிசயோக்தி இல்லை. அவ அப்படிப்பட்ட மகாபுருஷர், எம்பெருமானுக்கு சமமாக பாவிக்கக்கூடிய மகாபுருஷர்களை பத்தி சொல்லக்கூடிய பத்திகள் இந்த 7 பத்திகளும். சாதாரணமா சாஸ்திரத்துல தமசு, மோகம், மகாமோகம், தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம்னு இந்த அவித்யாவுக்கு 5 பருவங்களை சொல்லுவார். அதனால முன்னாடி 5 பருவங்கள்ல அவித்யை என்ன சொல்லக்கூடிய ஒரு அஜ்ஞானத்தினுடைய 5 பிரிவுகளை பற்றி சுவாமி தேசிகன் பேசினதாக உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார். இதுக்கு பின்னாடி 7 பத்தி, அது 7ன்றது என்ன கணக்கு அப்படின்னா சூரியனுடைய குதிரைகளுடைய சங்கியா 7, சூரிய கிரணத்துல 7 வர்ணங்கள் உண்டு, சர்வலோகங்களுக்கும் ஒரே கண்ணா இருக்கக்கூடியவன் சூரியன். ஸ்ருதி வாக்கியங்களும் பார்த்தால் அப்படிதான் சொல்றது, கண்ணாவான் மன்னோர் விண்ணோர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா தமிழ்லயும். கர்ம சாட்சி ஜெகச்சக்ஷு அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் சொல்றது. அப்படிப்பட்ட சூரியனை லோகத்துல பிரம்மத்துக்கு சமானமாக சொல்றதும் உண்டு. ஏன்னா சர்வசாட்சி பெருமாள் எப்படியோ அதே மாதிரி சர்வசாட்சியாக சூரியனும் இருக்கான். ஆகையினால சூரியனுடைய சூரியனை பத்தி பேச தொடங்கி சுவாமி தேசிகன் சூரியனுடைய சுபாவங்களை ஒரு வர்ணிக்கக்கூடிய அளவில் ஒரு திருவுள்ளத்தை கொண்டு சுவாமி தேசிகன் சூரியனுடைய குதிரைகளுடைய சங்கியை வைத்துக் கொண்டு ஏழுன்ற கணக்கில் ஏழு பத்தத்திகளினால மகாபுருஷர்களை பற்றி வர்ணிக்கிறார். அதுல மகாபுருஷ பத்தத்தினே முதல் பத்தத்திக்கு பெயர் வைக்கிறார், ஆறாவது பத்தத்திக்கு. இதில் ஆரம்பிக்கும் போது ஸ்லோகத்தினால சதாமேவ கபுஷ்பத்துவம் ஏஷாம் எத் சதசத்வயோகோனர் எத் சதசத்வயோகோ சத்து அசத்வயோகோ, எது இருந்தால் மற்றொன்று இருக்குமோ, எது இல்லைன்னா மற்றொன்று இல்லாமலே போகுமோ, அதை காரணம்னு சொல்லுவா, மற்றொன்றை காரியம்னு சொல்லுவா. காரண விஞ்ஞானேன காரியம் அனுமீயதே, இல்லைன்னா நம்ம சாஸ்திரத்துல நேரடியா சொல்ற போல காரண விஞ்ஞானேன காரிய விஞ்ஞானம் பவதி. உபனிஷத்துல அதான் முதல்ல ஆரம்பமே, சாந்தோக்கிய உபநிஷத்துல சஷ்ட பிரபாடகத்துல அப்படிதான் ஆரம்பிக்கிறாளே, காரண விஞ்ஞானேன காரிய விஞ்ஞானம் பவதின்னு. காரணம் இருந்தால் காரியம் இருக்கும், காரணத்தை தெரிந்து கொண்டால் காரியத்தை தெரிந்து கொண்டதாக ஆகும். காரணப்பொருளே மூலப்பொருள், அதுதான் ஆதாரமா இருக்கக்கூடியது. வேதாந்தப்படி பார்த்தால் பிரம்மம் இருந்தால்தான் லோகம் இருக்கும், பிரம்மம் இல்லைன்னா லோகம் இருக்காது. எம்பெருமானுடைய ஒரு சத்தையினாலதான் லோகத்தினுடைய சத்தம் வருது. அதனால்தான் அத்வைதிகளுக்கு நமக்கு வித்தியாசம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்லிட்டாரவா. ஆனால் பிரம்மமும் சத்தியம் ஜெகத்தும் சத்தியம்னு சொல்றோம் நம்ம பெரியவாள் பாஷகாருடைய சித்தாந்தம். பிரம்மத்தினுடைய ஒரு பிரகாசத்தினாலதான் லோகம் பிரகாசிக்கிறது. இது இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தால் பாரமார்த்திக திசையில எல்லா வேதாந்திகளுமே ஒத்துண்டுதான் ஆகணும். எம்பெருமானுடைய ஒரு இச்சா விசேஷ சங்கல்பத்தினாலதான் சேதனாச்சேதனங்களுடைய சத்தையும் சித்தியும் பிரவிற்த்தியும் சித்திக்கிறது. பிரம்மந்தான் எல்லாத்துக்குமே சரீரியா இருக்கிறது, சரீர சரீரி பாவமும் அதுதான் போதிக்கிறது. இதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். அந்த எம்பெருமான் எல்லையற்ற ஒரு ஆனந்தத்தை உடையவன் அப்படின்னு வியாக்கியானத்தை இல்லாம நமக்கு வர்ணிச்சிருக்கா. அப்படிப்பட்ட பிரம்மத்துக்கு சமமா இருக்கக்கூடியது சூரியன். சூரியன் இருந்தால் லோகத்துல லோகம் பிரகாசிக்கும். அவன் எதிரில் வரத்துக்கு நட்சத்திரங்களுக்கு கூட பயம், அவனுடைய தேஜஸினால நட்சத்திரங்களுடைய தேஜஸ் எல்லாம் மறைந்து போடுது. சூரியன் இல்லாதப்ப பிரகாசிக்கக்கூடிய சந்திரனோ நட்சத்திரங்களோ சூரியனுக்கு எதிர வர முடியல. ஆனா இந்த ஸ்லோகத்தினால மகாபுருஷ பத்தத்தில சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால், முதல் ஸ்லோகத்தினால எந்த புருஷன் இருந்தால் நல்லவர்களுக்கும் பிரசித்தி குறைவா இருக்குமோ, மற்ற சாதுக்களுக்கும் பிரசித்தி குறைவா இருக்குமோ, எவன் இல்லைன்னால் அவன் மற்றவாளால, அதாவது அவன் இல்லாததுனால மற்றவர்கள் ஹீனர்களாலே பரிபவிக்கப்பட்டு துக்கத்தை அடைவார்களோ, அப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷனை பத்தி இங்க சொல்றார். உதாரணமா பார்த்தால் ராமன், கல்யாண அபிஜன ஸ்ரீமான் சொன்னார் வால்மீகி. ராமன் இருந்தால் எல்லாருக்கும் க்ஷேமம், ஆனால் ராமனுக்கு எதிரே மற்றவர்களுடைய ஒரு பிரசித்தியானது இருக்கவே இருக்காது. ராமனை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ராமாயணத்துல எத்தனையோ மகான்கள் இருக்கா, ஆனால் அதுக்கு ராமாயணம் தான் பெயர் வச்சா. ராமசிய அயனம், ராமன் காட்டிய வழியில் நாம் எல்லாம் போறோம். அப்போ ராமன் இருந்தால் மற்ற சாதுக்களுக்கும் பிரசித்தி குறைவா இருக்கு, ராமன் இல்லைன்னா அவர்கள் பரிபவிக்கப்படுகிறார்கள் துஷ்டர்களால. ஆனா இவாள்லாம் இருந்தா, இவாள்லாம் இருக்கான்றதுனால ராமனுக்கு பிரசித்தி ஒன்றும் குறைஞ்சு போயிடுறது இல்லை. அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷன் இருந்தானா இவாளெல்லாம் காட்டிலும் அவன் மேன்மையானவன் சாதிக்கிறார். சூரியன் சூரிய திருஷ்டாந்தம் எப்படியோ அப்படியே ஜெகச்சக்ஷுஹு சூரியன். அவன் எதிரில் நட்சத்திரங்கள் இல்ல, அவன் இல்லைன்னா நட்சத்திரங்கள்லாம் இருக்கு, வெளியில கண்ணுக்கு தெரியுது. சூரியன் மாத்திரம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் லோகத்துல. அஜ்ஞானம்ன்ற இருட்டை போக்குறவர் சூரியன். அந்த இரவெல்லாம் இரவுன்றது அஜ்ஞானம்னு வச்சுக்கணும். அந்த அஜ்ஞானத்தை போக்குறார். லோகமே இயங்கிறது. சூரிய பிரகாசம் ஏற்பட்டால் காலங்காலத்தால சூரியன் வந்த பிறகு லோகமே இயங்கிறது. சூரியன் மறைய மறைய மறைய லோகம் அப்படியே, சூரியன் எப்படி மறையறானோ அது மாதிரி லோகம் தன்னுடைய இருப்பை குறைச்சிக்கிறது. கம்பன் அழகா வர்ணிக்கிறான் வியாக்கியானத்துல இருக்கிறா, விரித்த பந்தல் பிரித்தாமன மீனொழித்தன வானமே. அப்போ சூரியனுடைய பிரகாசம் இருந்தால்தான் லோகமே இயங்கும்ன்ற தெரியாது. சொல்லும்பொழுது கம்பன் சொல்லும்பொழுது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமணனுடைய பட்டாபிஷேகத்துக்காக ஆகாயத்துல பார்த்தால் புஷ்ப பந்தல் விரிச்சா போல இருந்தது. கைகேயினுடைய தடையினால பொழுது விடியும் போது பட்டாபிஷேகம் நின்றுடுத்து பார்த்தா பந்தல் பிரிச்சா போல ஆயிடுச்சு. ராத்திரி பார்த்தா புஷ்ப பந்தல் போட்டிருந்த மாதிரி இருந்தது. காலத்தால பார்த்தால் பந்தல் பிரிச்சுடுச்சு, பிரிச்சா போல ஆயிடுச்சு. பார்க்கிறவன் என்னைக்குமே ஒருத்தன் தான், பார்க்கப்படுற பொருள் தான் மாறிட்டு இருக்கும். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுல இருந்து நம்முடைய திருஷ்டி தான் மாறும். தவிர மகாஜனங்கள் விஷயத்துல மகாஜனங்கள் சாதுக்கள் மகான்கள் என்னைக்குமே மகான்களா மட்டும்தான் இருப்பார். அவளுடைய சத்தையினாலதான் நமக்கு அனுகிரகம். அவளுடைய பிரீத்திக்கு விசேஷமாக நாம நடந்துக்கணும். எவ்வளவு முடியுமோ அவளுடைய பிரீத்தியை நாம சம்பாதிச்சுக்கணும் பாகவத அவசாரப்படாத அளவுக்கு. இது இந்த ஸ்லோகம் மகாபுருஷ பத்தத்தில முதல் ஸ்லோகம். சுபாஷித நீவியினுடைய 61வது ஸ்லோகம். தாஸ் எஸ் வாக்குவருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவோ பூயோ பூயோ நமோ நம. சுபாஷித நீவியில 62வது ஸ்லோகம். மகாபுருஷ பத்ததியில 2வது ஸ்லோகம். சந்நியோகேன சிஷ்டானாம் வர்ணாதீனாம் ஸ்வசூத்ரதஹ ப்ரவிருத்திஞ்ச நிவிருத்திஞ்ச நபிந்த்யாத் சாது சப்தவத். சந்நியோகேன சிஷ்டானாம் வர்ணாதீனாம் ஸ்வசூத்ரதஹ ப்ரவிருத்திஞ்ச நிவிருத்திஞ்ச நபிந்த்யாத் சாது சப்தவத். போன ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் எது இருந்தால் எல்லாம் பிரகாசிக்குமோ, எதனுடைய சத்தையானது இல்லை என்றால் எதுவும் பிரகாசிக்காதோ, அதை பற்றி முதல் ஸ்லோகத்துல சாதிச்சார். இப்போ எது வந்தால் அதோட மற்ற எல்லா விஷயங்களும் வந்தே தீருமோ, எது வரலன்னா அது கூட மற்ற எதுவுமே வராதோ, அதை பத்தி இங்க பேசுறார். சந்நியோக சிஷ்டானாம் சகவா பிரவிருத்தி சகவா நிவிருத்தி அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு சாஸ்திரத்துல. அது வந்தா இதுவும் வரும், அது வரலன்னா இது வராது அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு வந்து சகவா பிரவிருத்தி சகவா நிவிருத்தின்னு வியாக்கரண சாஸ்திரத்துல ஒரு அற்புதமான ஒரு நியாயம். அது இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள்ல வியாக்கரண சாஸ்திரத்துக்கு பெரியவாள் ரொம்ப பிராமுக்கியம் கொடுத்திருக்கா. ஏன்னா அதுதான் சப்தசாஸ்திரம், அதுல இருந்துதான் மற்ற சாஸ்திரங்கள்லாம் பிரவர்த்திச்சிருக்கு. வியாக்கரண சாஸ்திரம் இல்லைன்னா நமக்கு சப்தத்தினுடைய சாது அசாதுத்துவம் தெரியாது. இந்த சப்தம் நல்ல சப்தம், இந்த சப்தத்தை உபயோகப்படுத்தலாம், இந்த சப்தத்தை உபயோகப்படுத்த முடியாது, இதுக்கு இதுக்கான அர்த்தமானது சித்திக்காது, நீ என்ன அர்த்தம் சொல்றியோ அந்த அர்த்தமானது இந்த சப்தத்தினால சித்திக்காது அப்படின்னு பிரகிருதி பிரத்யயங்களை விதிச்சு சொல்லக்கூடியது எல்லாமே வியாக்கரண சாஸ்திரத்துல. அவ ரொம்ப அழகாக அந்த சாஸ்திரத்துல ஒன்னு விதிச்சிருக்கா, ஏக சப்தா சம்யக் ஞாதா சுஷ்டு பிரயுக்தா சொர்க்கோ சொர்க்கே லோகே காமதுக் பவதி அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்துறார் பாஷகர். ரொம்ப அழகாவே சொல்றாரு இது. ஏக சப்தா சம்யக் ஞாதா, ஒரே ஒரு சப்தம் நன்றாக தெரிந்து கொண்டு நன்றா எப்படி பிரயோகம் பண்ணணும், எப்படி அதனுடைய விற்பத்தி எப்படி, அப்படியெல்லாம் அந்த சப்தத்தை பத்தி நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு சொர்க்கே லோகே காமதுக் போதி, சொர்க்க லோக பிராப்தியானது அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்ல. நம் லேச்சி தவைவ, நம் லேச்சி தவை ந அபபாஷி தவை அப்படின்னு விதி நிஷேதங்களை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இது ஒண்ணுதான். சாது சப்த வித்து, அதாவது சதாச்சார சீலனா இருக்கக்கூடியவர், சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு அந்தந்த வர்ணாசிரமங்கள்ல அவாவாளுடைய வேற கோத்திரங்கள்ல சொல்லியிருக்கா போல அந்தந்த தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்குன்னு ஏற்பட்ட கிரகசூத்திராதிகள்ல சொல்லப்பட்டபடி அவரவர்களுடைய பிரவிற்த்தியோ அவரவர்களுக்கு சொல்லப்பட்ட நிவிற்த்தியோ கடைபிடித்தே ஆகணும். இப்ப ஜெயந்தி நிர்ணயம் இருக்கு, ஸ்ரீ ஜெயந்தி நிர்ணயம். அவாவாளுடைய பெரியவாள் என்ன சம்பிரதாயத்துல வச்சிருக்காளோ அந்த சம்பிரதாயத்திற்கு தகுந்த போல நாம அதற்கு கட்டுப்பட்டு நாம அனுபவிக்க அந்த உற்சவத்தை நாம கொண்டாடணும். இப்ப சில பேருக்கு அஷ்டமி வேற கூடாது, சில பேருக்கு கிருத்திகா வேற கூடாது, சில பேருக்கு கிருஷ்ண ஜனனத்தப்போ ரோஹிணி இருக்கணும், ரோஹிணி இல்லைன்னால் கூட பரவாயில்லை, கிருத்திகை இருந்தாலும் பரவாயில்லை, இப்படி எல்லாம் சில நிர்ணயங்கள் வச்சுருக்கா. அப்போ சகவா பிரவருத்திகி சகவா நிவருத்திகி, அவாவாளுடைய பெரியவாள் என்ன அனுஷ்டானத்துல கொண்டு இருக்காளோ, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல், நமக்குன்னு ஒரு நிர்ணயம் இல்லாதபடி மந்திர திரஷ்டாரர்களாக இருக்கக்கூடிய மந்திர திரஷ்டாக்களான முனிவர்கள் என்ன சாதிச்சாலோ, நம் ஆச்சாரியர்கள் அதை கடைபிடித்து என்ன விஷயங்களை நமக்கெல்லாம் தெரிவித்தாலோ, அதுக்கு ஏற்றாறு போலே நாம நம்முடைய அனுஷ்டானங்களை வச்சுக்கணும். அதற்கு மாறாக நாம அனுஷ்டானம் வச்சிருந்தால் அது ரொம்ப கஷ்டம். அதனால சாது சப்த வித்து, நம்முடைய பெரியவர்கள் எப்பவுமே நம்முடைய ஒரு அனுஷ்டானத்துக்கு தகுந்தா போலத்தான் அவள் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி வச்சிருப்பாளே தவிர, நமக்கு விரோதம் வரா போல நமக்கு பங்கம் ஏற்படணும்ன்றதுக்காக நம்முடைய அனுஷ்டான பிரக்கிரியைய ஒருபொழுதும் நம்முடைய பெரியவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். அவளுடைய திருவாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நாம் அப்படியே பின்பற்றியே ஆகணும். சந்தியாவந்தனாதி காலங்கள்ல இப்படித்தான் அஷ்டாக்கிரம் துவயம் தர்மஸ்லோகாதி ஜபங்கள் சில பேர் வச்சுட்டு இருக்கிற மாதிரி உபாசனா, அதாவது பூர்வம் பரம் இது மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருக்கா போல, உபஸ்தானாத்து பூர்வம் உபஸ்தானாத்து பரம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா போல, நாமளும் நம் சம்பிரதாய பெரியவர்கள் சொன்னா போல அவர்களுக்கு விரோதம் இல்லாமல் பண்ணணும். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சாதுக்கள் எப்பவுமே சாஸ்திரத்தினுடைய கட்டளையை மீறாதவர்களாக இருப்பார். ந பிந்தியாது சாது சப்தவது, ந பிந்தியாது அந்த சாஸ்திர கட்டளை இருக்க அந்த இலக்கண விதி அதை நம்ம என்னைக்குமே மீறவே கூடாது. அப்படிப்பட்ட சாதுக்கள் போகக்கூடிய ஒரு மார்க்கத்தை நாமளும் அனுவர்த்திக்கணும், அனுவர்த்திக்கணும்னா ஃபாலோ பண்ணணும். அவர்களுடைய பிரவருத்தியை அனுசரித்தே நாமும் பிரவர்த்திக்கணும். அவ எதிலிருந்து ஒதுங்குறாளோ அதுல நாமளும் ஒதுங்கிடணும். அதுதான் நியாயமான விஷயம். இப்ப அவர்கள் நகலஞ்சம் பக்ஷத்துக்கு என்னென்ன பக்ஷணத்தை சாப்பிடலாம், இது இது சாப்பிடக்கூடாது, இது இது ஏத்துக்கலாம், இது இது ஏத்துக்கூடாதுன்னு இருந்தால் அதெல்லாம் ஏத்துக்கூடாது. நம் பெரியவாள் அவ ஏத்துக்கல நாம் ஏத்துக்கலன்னு இன்னொருத்தரை காட்டக்கூடாது, நம்முடைய பெரியவர்கள். அதனாலதான் பெரியவா சொல்லும்போது அடியே நாத்து வழக்கம் அடியேன் பெரியவாள் இப்படி ஒரு வழக்கத்துல கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவான். நம் பெரியவர்கள் என்ன வழக்கத்தை வச்சிருக்காலோ அந்த வழக்கத்தை அப்படியே கடைபிடிக்கணும். மூணு வழக்கம்னு தனியா இருக்கக்கூடாது. நான் மூணு வாட்டி சாப்பிட்டுதான் காபி சாப்பிட்டுதான் சிராதம் பண்ணுவேன், இது எங்காத்து வழக்கம்னு சொன்னா அது தப்பு. வேதத்துக்கும் ஸ்மிருதிகளுக்கும் இதிகாச புராணாதிகளுக்கும் தர்மசாஸ்திரத்துக்கும் விரோதம் இல்லாமல் எந்த ஒரு வழக்கம் இருக்கோ அந்த வழக்கத்தை நாம ஏத்துக்கலாம். விரோதம் இல்லாமல் வழக்கத்துல மாறுதல்கள் இருந்தா பரவாயில்லை, அது சிஷ்டாச்சாரம். நான் மூணு வாட்டி காபி சாப்பிட்டு தான் சிராதம் பண்ணுவேன்னா அது எங்கேயுமே ஏத்துக்க முடியாத விஷயம், எந்த பெரியவால சொல்றது கிடையாது. ஏகாதசி அன்னைக்கு சாதம் சாப்பிடக்கூடாதுன்னா எந்த பெரியவாலும் அது சாதம் சாப்பிடக்கூடாதுதான். எங்காத்து வழக்கம் நாங்க சாதம் சாப்பிடறதுதான் வழக்கம், எங்க பெரியவாலும் சாதம் சாப்பிட்டுருக்கா அதனால நாங்களும் சாதம் சாப்பிடுவோம் அப்படின்னா அது தப்பு. ஆகையினால சாதுக்கள் அது மாதிரி பண்ண மாட்டா. ஆனா சாதுக்கள் எந்த வழியில போயிருக்காளோ அந்த வழியில போனோம், அவ எதை கைவிட்டாலோ அதை நாமும் கைவிடணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். தாசன் வாக்வருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில 63வது ஸ்லோகம், மகாபுருஷ பத்ததியில 3வது ஸ்லோகம். முக்தான குணவிருத்தானாம் பஜதாம் பாவனீம் கதீம் நித்யம் விஷ்ணுபதே விருத்திஹி தாரகானாம் சிதாத்மனாம். முக்தானு குணவிருத்தானாம் பஜதாம் பாவனீம் கதிம் நித்யம் விஷ்ணுபதே விருத்திஹி தாரகானாம் சிதாத்மனாம். போன ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சந்நியோக சிஷ்டானாம்னு சந்நியோக சிஷ்டானாம் சகவா பிரவருத்தி சகவா நிவருத்தின்னு ஒரு நியாயத்தை கொண்டு சில பேர் இருந்தால் சில விஷயங்கள் ஏற்படும், சில மகான்கள் அந்த இடத்துல இல்லைன்னா சில விஷயங்கள் நடக்கவே நடக்காதுன்றபடி நமக்கு சாதிச்சார். இப்போ சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால மறுபடியும் ஒரு சிதாத்மனாம்னு சுத்தமான மனசு உடையவாளை பத்தி சில விஷயங்களை சொல்றார். சிதாத்மா அப்படின்னால் வெள்ள வர்ணத்தை குறிக்கும், வெள்ளை வர்ணத்தை உடைய சுத்தமான மனசை உடையவர்களை குறிக்கும். நட்சத்திரங்கள் சிதாத்மனானா தாரகானாம் சிதாத்மனாம்னா நட்சத்திரங்கள் வெண்மையானவை. விஷ்ணுபதம்னு சொல்லக்கூடியது பெருமாளையும் பெருமாளுடைய திருவடியையும் பரமபதத்தையும் ஆகாசத்தையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தாரகா அப்படின்னு எடுத்துட்டால் சம்சாரத்தை தாண்டு விக்கிறவர், தாண்ட பண்றவர் அப்படின்னு அர்த்தம். முக்தான குணவிருத்தானாம் முக்தர்களைப் போல நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள். பாவனியும் கதியும் பரிசுத்தமான மோட்சத்தை அடையக்கூடிய அளவுல ஒரு உபாயத்தை பண்ணக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுஷ்டிப்பவர்களான சிதாத்மாவை பற்றி இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போ வஸ்துக்கள் வெளி வஸ்துக்கள்னு பார்த்தால் நல்ல குணங்களோடு கூடியிருக்கக்கூடியவை. லோகத்தில் இருக்க எல்லா வஸ்துக்களுக்கும் எல்லா விதமான குணங்களும் இருக்கும். சில விஷயங்கள்னு பார்த்தா அந்த வஸ்துக்களை விட்டு ஒரு சில விஷயங்கள் இயங்காது. ஸ்பஷ்டமா புரியுறா போல சொல்லணும் அப்படின்னா ஒரு சில வஸ்துக்கள் இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது. அந்த வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய குணங்களை நாம எடுத்துக்கிறோம். இப்ப உதாரணமா மருந்து இருக்கு, மருந்துக்கு நமக்கு பிடிக்காது, ஏன்னா கசப்பா இருக்கும். ஆனால் அது இல்லாமல் நம்மளால வாழ முடியாது. கசப்பா இருந்தாலும் நாம அதை ஏத்துக்கிறோம், அதனுடைய சுபாவம் கசப்பு, ஆனா அது நமக்கு நன்மையை கொடுக்கிறது. இப்போ ஒரு இனிப்பு பதார்த்தம் இருக்கு, அதனுடைய சுபாவம் மதுரமா இருக்கக்கூடிய சுபாவமா இருந்தாலும் கூட அது நம் உடலுக்கு கெடுதலை தான் தருது. அது மாதிரி எல்லா வஸ்துக்கள்லயுமே சில குணங்கள் இருக்கு. எடுத்துக்கிற நாம தான் எதை எடுத்துக்கணும்னு பார்க்கணும் முதல்ல. அது பார்க்கறதுக்கு நன்னாவே இல்லை, அது சுபாவமே சரியில்லை அப்படின்னு மருந்தை ஒதுக்கிட முடியாது நம்மளால. நம்ம உடம்புக்கு கெட்டதா, நாம கெட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுலாம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது. நாம நல்லதுன்னு நினைச்சு நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நாம சாப்பிட்டால் அது நமக்கு தீங்கு விளைவிக்கிறது. அதுபோல வெளியில பார்த்துட்டு எதையுமே முடிவு பண்ணக்கூடாது. சித்தார்த்த மனம் நல்ல மனது உடையவர்களை நாம சேர்த்துக்கணும். வெளில பார்க்கறதுக்கு ஒருத்தர் கொடூரமா இருக்கார், பார்வையில அவர் சரியில்லைன்னு தோன்றது. அவர் பார்வையில சரியில்லைன்றதுனாலேயே அவரை வந்து ஒதுக்கிடக் கூடாது. ஆனால் உள்ளுக்குள்ள அவருடைய மனசு எப்பேற்பட்ட மனசு, அப்படிப்பட்டவர்களுடைய பழகினால் பாவனையும் கதியை அடையறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் ஏற்படும். வெளித்தோற்றத்தை பார்த்துட்டு ஒரு சிலரை புறந்தள்ளிட்டால் நமக்கே கஷ்டமா போயிடும், அவருடைய சம்சர்க்கத்தை நாம இழந்துட்டோமே. இந்த விஷயத்துல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல ஸ்பஷ்டமாவே சொல்றார். சத்புருஷர்களா இருக்கக்கூடிய மகான்களை நட்சத்திரங்களோடு ஒப்பிட்டு பேசுறார். லோகத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் முக்தர்களுக்கு எப்படி எந்த விதமான தோஷமும் இல்லாமல் இருக்குமோ அதுபோல இந்த மகான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகான்களுக்கும் எந்த விதமான தோஷமுமே இருக்காது. அவெல்லாம் சம்சார கடலை நம்மளை தாண்ட வச்சு ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுப்புறத்துக்கு யோகியதாளா இங்க நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப நம் சம்பிரதாயத்திலேயே கிரகஸ்தாசிரமத்தில் எழுந்தருளியிருந்த பெரியவாள், பெரிய பெரிய மகான்கள், வழிபட்ட பெரிய சுவாமியா இருக்கட்டும், சிவுவே என்எஸ்ஆர் சுவாமியா இருக்கட்டும், சிவசங்காச்சார சுவாமியா இருக்கட்டும், இவெல்லாம் அந்த மாதிரியாக மகான்களாகவே எழுந்தருளி இருந்தா. நமக்கு பரதமர்ப்பணங்களை பண்ணி வச்சு நமக்கு சிவைகுண்டத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அளவுல யோகியத்தை அவ பெற்றிருந்தா. அப்ப அவளோட நாம் பழகினால் நம்மளை முக்தர்களாக மாற்றுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களா அவ இருந்தா. எப்படிப்பட்டவா? முக்தர்களை போல சுத்தமானவா. அவரோட பழகாமல், அந்த அப்படிப்பட்ட மகான்களோட பழகாமல் வெளியிலிருந்து அவளை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்துட்டு அவளை பற்றி தவறான எண்ணத்தை நம் மனசுல ஏற்படுத்திண்டு அவளை நாம் சேவிக்காமல் இருந்தால் அது பாகவத அபச்சாரத்துக்கு ஏற்ப, அதை காட்டிலும் ஒரு பாகவத அபச்சாரம் லோகத்தில் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடும். இவாள் நம்மளை பாவனையும் கதியை அடக்கி வச்சு அடைய வச்சு சரணாகதி உபாயத்தையும் நமக்கு சொல்லி வச்சு அதன் மூலமாக நம்மளை பிரபன்னர்களாக மாத்திர சத்புருஷர்கள் அவா. அப்படிப்பட்டவர்களை பத்தி தான் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்விருதி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நமஹ. சுபாஷித தேவியில 64வது ஸ்லோகம், மகாபுருஷ பத்தத்தில 4வது ஸ்லோகம். தர்ம சேது நிவிஷ்டானாம் அச்சலானாம் கரியசாம் தக்ஷிணோத்தர விருத்தீனாம் திருஷ்டி பாப நிவர்த்தினி. தர்ம சேது நிவிஷ்டானாம் அச்சலானாம் கரியசாம் தக்ஷிணோத்தர விருத்தீனாம் திருஷ்டி பாப நிவர்த்தனி. ரொம்ப அழகான விஷயங்களை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். தர்சனாதேவ சாதவஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. சாதுக்களை பார்த்தாலே போரும், நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் நீங்கும் இருக்கு. அதே விஷயத்த சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். யார் யார்கள் சாதுக்கள், எப்படிப்பட்டவர்கள் சாதுக்கள் அப்படின்றதெல்லாம் வரையறுத்து காட்டுறார் இந்த ஸ்லோகத்தினால. எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா ஆச்சாரிய புருஷார்களா இருக்கக்கூடியவர்கள் சாதுக்கள்னு சொல்லலாம். லோகத்துல குருவா இருக்கிறவாள் சாதுக்களா தான் இருப்பான்னு சுவாமி தேசிகன் காலத்தை மனசுல வச்சுட்டு இந்த வாக்கியத்தை சொல்றார். அவர் எப்பவுமே குருவா இருக்கிறவா சாதுக்கள் தான். ஏதோ யாருக்கிட்டயோ போய் நம்ம வாசிக்கூடாதுன்னு அடைய ஏற்கனவே விஜயாபிச்சிருக்கேன். சித்தம் சித்தம் சித்தம் சத்சம்பிரதாயே ஸ்திரதிய மனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்லியிருக்க அப்படின்னால அப்படியே பட்டவாளுகிட்டுதான். அதுவும் சீபாஷத்துல ஆரம்பத்திலேயே எம்பெருமானாரே சொல்ற விஷயம் இது. சதாச்சார பிரசூத்தனா இருக்கணும், சத்சந்தான பிரசூத்தனாகவும் சதாச்சார நிஷ்டனா இருக்கக்கூடிய வாழ்கிட்டதான் நம்மளால வாசிக்கணும், வாசிக்கவும் முடியும். அந்த அந்த சாஸ்திரம் தான் நம்ம மனசுல நிற்கும். குரு சப்தஸ்து அந்தகார சாத் ருஷப்தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாத்து குரு அபிதீயத்தேன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. குரு சப்தஸ்து அந்தகார சாத், நம்முடைய அந்தகாரத்தை போக்கக்கூடியவர்கள் குருக்கள், அப்படிப்பட்டவர்கள் சாஸ்திரங்கள்ல வகுத்த தர்மங்களுடைய கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டு அது விஷயமா புத்தியில எந்த விதமான சம்சயமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பரம சுலபமானவர்கள். அந்த சாஸ்திரம் இசைந்த தர்மங்களுடைய நம்பிக்கையை பற்றினவர்கள் அவர்களெல்லாம் மகான்கள். அப்படிப்பட்ட மகான்களுடைய தரிசனம் நம்முடைய பாபத்தை போக்கும்னு சொல்றார். இன்னொன்னு, சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறவர்கள். சனாதன தர்மம்னாலே சனாதன தர்மத்திற்கு பெயர் பெற்றவர் ராமன், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எம்பெருமான் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார். ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு நாம் வால்மீகியே சொல்லியிருக்கார். பெருமாள் கிருஷ்ணனையும் எடுத்துக்கலாம், ஏன்னா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு இருக்கு. கிருஷ்ணரை காட்டிலும் தர்மவான் லோகத்துல இல்லைன்னு சொல்ற அவாளோ. இதெல்லாம் அவதார விடம்பனம், அதனால தர்மவான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ராமனை பத்தி சொல்லும் பொழுது கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம்னு விஸ்வாமித்திரரும் சொல்றார். எல்லா மகரிஷிகளும் ஒத்துருக்கா ராமன் தர்மவான் சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ராமனாலே கட்டப்பட்ட சேத்துவ சேவிச்சாலே நம்முடைய பாபங்கள் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு தர்ம சேத்துன்னு சொல்லிட்டு. சேத்தும் திருஷ்டுவா சமுத்திரஸ்ய பிரம்மஹத்யாம் வியபோகதி ஏதத் பவித்ர மதுலம் மகாபாதக நாசனம் அப்படின்னு ஸ்மிருதி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதனால சேத்துவை சேவிச்சால் நம்முடைய பாபங்கள்லாம் போகும். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ஏற்கனவே சொன்னா போல உபனிஷத்தே சொல்லியிருக்கு அமிர்த சேஷ சேத்துகுன்னு. கிருஷ்ணனை சேவித்தால் இகலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் அவன் ஒரு பாலமாக இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. அவன் ஒரு பாலமாக இருந்து நம்மை சம்சாரத்திலிருந்து தாண்ட வைத்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கறான்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட சேத்துவை சேவித்தால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் போகும். யார் நமக்கு சரணாகதியை கொடுக்கிறாளோ, சரணாகதி தத்துவங்களை போதிக்கிறாளோ அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் தன்யர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுக்கு நம்ம தன்யர்களா இருக்கணும். அத இந்த இடத்துல சுவாமி தேசிகன் எடுக்கிறார். நாரத மகரிஷியோட ஒரு வாக்கியமாக எடுத்து மகாபாரதத்துல சொல்றார். ஆச்சரியக்கழு தன்யஸ்தம் கோன்யோஸ்தி சதிருஷஸ்தவ, உங்க அளவுக்கு சதிருஷ பூத்தால் யாருமே இல்லை அப்படின்னு ஆச்சாரியால நாம சேவிக்கணும். அப்படிப்பட்ட சரணாகதி தர்மத்தை நமக்கு கொடுக்கறதுனால எம்பெருமானுக்கு பிரீத்தியாக நாம இருக்கிறதுக்கு அவளுடைய அனுகிரகம் தான் காரணமா இருக்கு. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை நம்ம பார்த்தாலே நம்முடைய பாபங்கள்லாம் போகும். அதுவும் நம்முடைய தேசிய தேசிக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய மகான்களை சேவிச்சால் நம்முடைய பாப்பங்கள்லாம் போகும். அதே போல ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாலே ஆசிரயிக்கப்பட்ட மகரிஷிகளுடைய கதைகளை கேட்டாலே நம்முடைய பாப்பங்கள்லாம் போகும். அகஸ்திய விஸ்வாமித்ராதி மகரிஷிகளுடைய கதைகளை கேட்டாலே நம்முடைய பாப்பங்கள்லாம் போகும். எந்த எந்த வஸ்துக்களை பார்த்தாலே பாப்பங்கள்லாம் போகும்னு பெரியாழ்வார் திருமொழியில ஒரு பாசுரம் வருது. ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அருவரைகளாய் நான்முகனாய் நான்மறையாய் வேள்வியாய் தக்கனையாய் தானுமானான் க்ஷேமமுடை நாரதனார் சென்று துதித்திரைந்து கிடந்தான் கோயில் பூமருவி புள்ளினங்கள் புள்ளரையன் புகழ்குமரும் புனல புகழ் சுழரும் புனலரங்கமே. ரொம்ப அழகான பாசுரம் இந்த பாசுரம். இந்த வஸ்துக்கள் எல்லாம் பார்த்தால் நமக்கு பாவனமானது ஏற்படுறது. ஆகையினால தர்சன மாத்திரத்தினாலேயே சாதுக்கள் நம்மளை பாவனமாக்குவா. பெரியோர்களை நாம் சேவிப்பது பாவனம், அவர்கள் நம்மை கட்டாட்சிப்பது பாவனம்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை அடியன் பூர்த்தி பண்ணுகிறேன். நாளை பார்க்கலாம். தாசன் வாக்குருதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சுபாஷித நீவியில 65வது ஸ்லோகம், மகாபுருஷ பத்தத்தில 5வது ஸ்லோகம். அனங்கீகிருத்த காமானாம் மனுமானார்க வர்ஷ்மனாம் திருத நிர்மல தீர்த்தானாம் பூதிலேபோ விபூஷணாம். அனங்கீகிருத்த காமானாம் மனுமானார்க வர்ஷ்மனாம் திருத நிர்மல தீர்த்தானாம் பூதிலேபோ விபூஷணம். ரெண்டு பாடமும் இருக்கு. பிரிவா வியாக்கியான பிராச்சீன வியாக்கியானங்கள்ல பார்த்தால் விபூஷணாம்னு வருது. இப்போ நவீனமாக போட்ட புத்தகங்கள்லாம் பார்த்தால் விபூஷணம்னு வருது. சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிற மகாபுருஷர்கள பத்தி பார்த்தால், காமத்தில் அடியோடு ஆசை இல்லாதவர்கள். காமம் அப்படின்னால் ஆசைன்னு அர்த்தம். நாம லோகத்தில் நினைச்சிருக்கக்கூடிய காமசப்தார்த்தத்தை இங்க எடுத்துக்க கூடாது. சாஸ்திரத்துல காமம் அப்படின்னால் காமியந்தேதி காமாக ஆசைப்படுவதுன்னு அர்த்தம். அப்படி எந்த விதமான விஷயங்களிலும் ஆசை இல்லாதவர்கள், பரிபூர்ண பிரம்மானுபவத்தை மட்டுமே வேண்டிக் கொள்பவர்கள், வேற க்ஷுத்ர பலன்களை உத்தேசித்து அல்பமான பலன்களை உத்தேசித்து அவர்கள் எந்த காரியமும் பண்ணாத இருக்கக்கூடியவர்கள், இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி எம்பெருமான் ஒருவனுக்கு கைங்கரியம் பண்றதை தவிர மற்ற விஷயங்களை பத்தி சொப்பனத்திலையும் யோசிக்காதவர்கள், எம்பெருமானை போல ஒரு சௌந்தர்யம் உடையவர்கள், எம்பெருமானுக்கு எப்படி ஹிரண்மய ஸ்மஸ்ருஹு இரண்மய கேசகான்னு அந்த சுத்ர திவ்யமான அவயவங்களுடைய சௌந்தர்ய வர்ணனங்கள்லாம் உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதற்கு சமமாக சௌந்தரியத்தை உடையவர்கள். அதுக்கு சமமா சௌந்தரியத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால், இதெல்லாம் ஒரு மகிமையை போற்றக்கூடியது, ஆச்சாரியர்களுடைய ஒரு யசஸை வளர்க்கக்கூடிய விஷயம். இதுல அதிசயோக்தின்றது கிடையாது. நம்முடைய ஆச்சாரியர்களும் எம்பெருமானுக்கு சமமானவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆகையினால நாம இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துறதுல தப்பு இல்லைன்னு வியாக்கியானத்துல பெரியவாள் சாதிக்கிறான். அதே மாதிரி புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று வருபவர்கள், யாகங்களை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள், சாஸ்திரங்களை சிஷ்யர்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள், ஒரு விசேஷமான ஒரு ஐஸ்வர்யத்தை பெற்றவர்கள், எப்படி குசேலன் பெற்றாரோ அதுபோல விசேஷமான ஒரு ஐஸ்வர்யத்தை பெற்றவர்கள், சங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவர்கள். சங்கம்னா ஒரு அமைப்பு, ஒரு கூட்டம். நல்லோர்களின் சேர்க்கையின் மூலமாக ஒரு நல்ல விஷயங்களை தெரிவிக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் அவர்களுக்கு பூஷணமாகும்னு மகாபுருஷர்களை பத்தி சுவாமி ஜெய்சிகள் இந்த இடத்துல சாதிக்கிறார். இப்படிப்பட்ட மகாபுருஷர்களுடைய சங்கம் நமக்கு இருந்தால் நமக்கும் நல்லதே நடக்கும், நாமும் லோகத்துல க்ஷேமமா இருக்கலாம் அப்படின்னு சுவாமி ஜெய்சிகளுடைய அபிப்பிராயம். ஸ்லோகத்துல வியாக்கியானத்துல பார்த்தால் ரொம்ப அழகாகவே சில விஷயங்கள் சொல்றா. சிவபெருமானுக்கும் இந்த ஸ்லோகத்தின் மூலமா ஒரு அர்த்தத்தை காண்பிச்சு அதுவும் அவருக்கு அலங்காரமாக இருக்கும்னு சொல்றார். அனங்கஹா சாங்கஹா ஏவ அனங்கஹா அங்க ரஹிதஹா கிருதஹா காமஹா மன்மதஹா எய்ஹி தேஷாம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு அனங்கீகிருத்த காமானாம் மன்மதனை எரித்தபடியினாலே குமாரசம்பவம் வாசிச்சவாளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது ரொம்ப அழகா இருக்கும். காளிதாசனுடைய பிரயோகங்கள்லாம் அங்க நாலாவது சர்க்கத்துல அனங்கீகிருத்த காமானாம் காமத்தை அடியோடு வெறுத்தவர் அந்த காமத்தை வெறுத்தபடினாலே நெற்றி கண்ணை திறந்து மன்மதனை எரித்தவர். இப்படி பண்ணபடியினாலே அவர் அந்த அப்படிப்பட்ட காமம் இல்லாத ஒரு மேனியை உடையவராகவும் தெளிவான தீர்த்தத்தை உடையவராகவும், இந்த இடத்துல தீர்த்தம்னா ஜலம்னு எடுத்திருந்தால் தெளிவான தீர்த்தத்தை உடையவராகவும் கங்கையை உடையவராகவும் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு எதுடா ஆபரணம்னு கேட்டால் விபூதியை பூசிக்கொள்வதே ஆபரணம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இங்க அபிநவ தேசிகன் உத்தமூர் சுவாமி சாதிச்சிருக்கார். இப்போ இந்த இந்த அர்த்த பிரகாரம் நாம ஓரளவு பார்க்கலாம். நம் சம்பிரதாயத்தில் பெரிய ஆச்சாரியன் படி பார்த்தால் இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்லோகம் இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஆச்சாரியர்கள் ஈஸ்வரனுக்கு ஒப்பானவர்கள். ஈஸ்வரன்னா பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அர்த்தம். பிரம்ம விதேவ தே சௌமிய முகம் பாதி அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்ப பிரம்மவித்துக்கள், பிரம்மவித்துக்களை பார்த்தால் சாட்சாத் பெருமாளுக்கு சமமாக தேஜஸ் பொருந்தியவர்களா இருப்பா. அவளுக்கு வேற எந்த எண்ணமும் கிடையவே கிடையாது. அவளுக்கு சிஷ்யர்களை வளர்க்கணும். தீர்த்தம்னா சாஸ்திரம்னு பேரு. தீர்த்த சப்தத்துக்கு எப்படி ஜலம்னு போன அர்த்தத்துல சொன்னோமோ அது மாதிரி தீர்த்த சப்தத்துக்கு சாஸ்திரம்னு ஒரு அர்த்தம். அஹிம்சன்னு சர்வா பூதானி அந்நத்திர தீர்த்தேபியா அப்படின்னு சொன்னபடினால சாஸ்திரிய கர்மாண்யபி தீர்த்தானின்னு சொன்னார் அபிநவ தேசிகன். அப்போ சாஸ்திரத்துக்கும் தீர்த்தம்னு அர்த்தம். தீர்த்தம் சாஸ்திர அத்வர க்ஷேத்ர உபாய உபாத்யா மந்திரிஷு. இது ஒரு பிரமாணம் எடுத்திருக்கார் சுவாமியே. ஆகையினால தீர்த்த சப்தத்துக்கு சாஸ்திரம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தீர்த்தமாகிய சாஸ்திரங்களுக்கு புண்ணிய தீர்த்தம்னு ஒரு பேர் வச்சிருந்தால் அவளுக்கு என்ன ஐஸ்வர்யம், குசேலன் பெருமாளிடத்தில் பெற்ற ஐஸ்வர்யத்தை போல அவர்கள் என்ன ஐஸ்வர்யம் பெற்று இருக்கிறார்கள் கேட்டால் இந்த சாஸ்திரம் தான் அவளுக்கு ஐஸ்வர்யமே. ஹிபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் சுவாமி தேசிகன் எம்பெருமானாருடைய கட்டளையாக. அந்த கட்டளையை யாரெல்லாம் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் மகாபுருஷர்கள். அப்படி பார்த்தா லோகத்துல இன்னைக்கு நம்ம தேசிக சம்பிரதாயத்துல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மகான்களும் சீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அந்த கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா மகான்களுமே சேவிக்க தகுந்தவர்கள். அப்படிப்பட்டவருடைய மகான்களுடைய கடாட்சம் நமக்கு அவசியம் தேவை. அவளுக்கு என்ன காரியம் அப்படின்னு கேட்டால் அவளுடைய சிஷ்ய சம்ருத்தி, சிஷ்யர்களுக்கு பாடத்தை போதிச்சு சிஷ்யர்களை மேல் நோக்கி அழிச்சுட்டு போறதுதான் அவளுக்கு ஒரு ஐஸ்வர்யமே. வேற எந்த ஐஸ்வர்யத்தையும் அவ எதிர்பார்க்க மாட்டான். அதுவே சம்வத்சரம் ததர்தம் வா மாசத்திரயம் அதாபிவான்லாம் சாஸ்திரம் சொல்றது. இந்த மாதிரி எல்லாம் பரீட்சை பண்ணி பாடம் சொல்லி தரணும்னு சொல்லிருக்கு. ஏற்கனவே போன ஸ்லோகத்துல பார்த்தோம் குரு சப்தத்தினுடைய அர்த்தம். அப்படிப்பட்ட குருவாக இருக்கக்கூடியவர்களை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல மகாபுருஷர்னு சொல்றார். குருகுலம் வச்சுட்டு குலப்பத்தியா இருக்கக்கூடிய இருந்து பல சிஷ்யர்களுக்கு அவர் வித்யாபியாசம் என்றார். வித்யாபியாசம்னா வித்யாபியாசத்தோட இல்ல, அவளுக்கெல்லாம் சாதம் போட்டு காப்பாற்றணும். கதைகள்லாம் அழகா சொல்லுவா கிராமங்கள்ல, வேப்ப எண்ணெயே குத்தி சாதம் போட்டாராம். 8 வருஷ காலம் அத்தியனம் பூர்த்தியான அன்னைக்கு ராத்திரி வேப்ப எண்ணெய குத்தி குரு பத்னி சாதம் போட்டாராம். என்ன கசக்கிறதேன்னு கேட்டான், இன்னிலே உனக்கு பாடம் வராது போயிட்டு வா, உனக்கு கசப்பு தன்மை தெரிஞ்சிருத்தன். 8 வருஷமாக நான் வேப்பண்ணைய குத்திதான் நான் வந்து சாதம் போடுறேன், அப்பெல்லாம் உனக்கு தெரியல, ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சிருத்தி இனிமேல் உனக்கு படிப்பு வராது, நீ சமாவர்த்தன விரதம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போ அப்படின்னு அனுப்பிச்சான். அந்த அளவுக்கு அன்னதானங்களும் பண்ணி அவருடைய ஐஸ்வர்யத்தை மேல மேல பெருகிக்கிறா. ஐஸ்வர்யம்னா சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய சூக்மமான அர்த்தங்களை மேலும் மேலும் மேலும் பாடம் சொல்லி வச்சு சொல்லி வச்சு அவள் தெரிஞ்சுக்கிறான். அதனால அவர்கள் மகாபுருஷர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய சங்கமம் நமக்கு அவருடைய கட்டாட்சம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அனுகிரகம் இதெல்லாம் நமக்கு தேவை. நம் இடத்திலே அவர்களுடைய அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக லோகத்தில் நாமும் க்ஷேமத்தை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பூர்த்தி பண்ணுகிறார் தாசன்.